மேல பேசுதே. போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. கரும்பார மனசுல மயதோக விரிக்குதே, மழைச்சார திரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் கேட்டு மனக்கதவு திறக்குதே. புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே. இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே. மனசு இருக்கு உலகவதில் நெலச்சு இருக்கு. நேற்று தனிமையில போச்சு, யாரும் துணையில்ல, யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதும் இணையில்ல. பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வழிஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. அதிசயத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா. வானவில் கொடையும் பிடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் குடிக்குதே. மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே.